శ్రీమానందవేంకటనాథార్యః కవితాకీర్తిశేఖరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిహత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తిపర్యంతా యతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీర్థం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సచిహ్నే మిశ్రేభ్యః నమోక్తిమధీమహే యదుక్తయః త్రయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. శ్రీవికుంఠస్తవత்தில் இன்றைய தினம் 85வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். பிரசஹ்ய விநிகிரஹ்ய விசோத்ய புத்திம் வியாபூய விஸ்வமசிவம் ஜனுஷானுபத்தம் ஆதாய சத்குணகணானபி நாஹமர்வஹ அர்ஹஹ త్వత్పాదయోః యదహమత్ర చిరహం నిమగ్నః. ఆళ్వాన్ తన్నుడే నైత్యానుసంధానం తనకు ఇక్కడదాక అవర్ సాధించుగ్రార్. இதுக்கு மின் ஸ்லோகம் ஹாஹந்த ஹந்த ஹதகோசி கலோசி திங்மாம் முஹ்யன்னஹோ அகமிதம் கிமுவாச்ச வாச்சா சாமங்க மங்கள குணாஸ்பதம் அஸ்தஹேயம் ஆ ஸ்மர்த்துமேவ கதமர்ஹதி மாதிரிகம் மகா. என்னுடைய பாபங்கள்லாம் ஒன்னு நினைக்கிறதுக்கூட நெஞ்சால நினைக்கிறதுக்கூட தகுதி இல்லாதவனாக என்னை ஆக்கிடுத்து என்று அந்த ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். இப்படி சொன்ன உடனே பெருமாள் ஆழ்வானை பார்த்து கேக்குறான், அப்ப நீ பாபத்தை பத்தி விசாரப்படாதீங்க, எனக்கு தெரியும் எந்தெந்த பாபங்களை எப்படி எப்படி போக்கடிக்கணும்ன்றது எனக்கு தெரியும், உமக்கே அதை பத்தி விசாரம். ஆகையால நீங்க என்ன அடையறதுல ஒன்னும் தப்பே இல்லை, இது என்ன பாபத்தை போக்கடிக்கிறதுன்றது இது என்ன ரொம்ப கஷ்டமான விஷயமான ரொம்ப சுலபம் அப்படின்னா என்ன என்ன இப்படி சொல்ற பெருமாள் பார்த்து இப்படி சொல்ற அப்படின்னா இதுக்கு காரணம் ஒண்ணு இருந்துருக்கு. பெருமாள் சில சமயத்துல கஷ்டப்படுவேன், கருணை எதிரிட்டேஷு மாமகேஷு பிரதிகாரம் தர துர்ஜயேஷு கிண்ணஹா. கருணை எதிரிட்டேஷு மாமகேஷு பிரதிகாரம் தர, பெருமாளுக்கும் பாபத்துக்கும் என்னுடைய பாபங்களுக்கும் ஒரு யுத்தம் வருது, அந்த யுத்தத்துல பெருமாள் ஐயோ இவனுடைய பாப்பங்களை எப்படிதான் போக்கடிக்கிறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப விசாரப்படுறேன். கவச்சாயுதையா துவைவ சார்ங்கே விதயஸ்தானம் உபாசிரித்தோ விருஷாத்ரிம் தயாதேவி கவசமாக ஆயிடுறா, என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் எவ்வளவுதான் அவர் மேல அந்த பாப்பங்கமாகிற ஒரு அற்புதத்தை பிரயோகம் பண்ணா கூட அந்த தயாதேவி ஆகிற கவசத்து மேல விழுந்து எல்லாம் அப்படியே பொட்டு பொட்டுன்னு கீழே விழுந்தது, பெருமாள் ஒண்ணுமே பாதிக்கல. இப்ப பெருமாள் ஜெயிச்சுடுறேன், பாப்பத்தோட ஜெயிச்சுடுறேன், இப்படி என்னுடைய தயை இருக்கிற வரைக்கும் நீ பாப்பத்தை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆழ்வானை பார்த்து சொல்ற, தெய்வசத்தியம் அவிநீதம் நிர்பயம் ஆமலச்சம் பரமபுத்தயோகம் யோகிவதியாகிர கண்யேகி விதிசிவ சவனகாத்யேகி தியாத்தும் அத்தியந்த தூரம் தவ பரிசரபாவம் காமையே காமவருத்தா அப்படின்னெல்லாம் ஆனந்தார் சாத்திய விஷயத்தான் இங்க மறுபடியும் சொல்லி சொல்ற. இப்ப என்னுடைய பாபங்கள்லாம் தடங்களாக இருக்கு, ஒன்னு நினைக்கிறதுக்கே என்னுடைய பாபம் உபாய விரோதி பிராப்தி விரோதின்னு பாபங்கள்ல இரு வகை சொல்லப்படுகின்றன. ஒன்னு உபாய விரோதி, இந்த பக்தியோகமோ பிரபத்தியோ பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தையே நமக்கு உண்டு பண்ணாதபடி நாம பண்ணின அபராதங்கள், அந்த உபாய விரோதியான பாபங்கள் இருக்கும். இன்னொன்னு பிராப்தி விரோதி, பெருமாளை அடைய விட்டாத பண்ணக்கூடிய நம்மளுடைய பாபங்கள். எல்லா பாபங்களையும் பெருமாள் போக்கடிச்சுடுற. அப்படி இருக்குச்சு நீர் என்னத்துக்கோசரம் விசாரப்பட வேண்டும், விசாரப்பட வேணும். நீர் பாட்டுக்கு என்னோட சேர்ந்து அனுபவிக்கலாமே, இந்த பாப்பத்தை போக்கடிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்ற வாஸ்தவம். ஆனா கூட என் மனசாட்சி அது கேட்கலையே அப்படின்னு சொல்ற. அம்மப்பிரதஹ்ய விநிகிருஹ்ய விசோத்ய புத்திம் வியாபூய விஸ்வமசிவம் ஜனுஷானுபத்தம் ஆதாய சத்குணகணானபி நாஹமர்ஹஹம் ஸ்வபாதயோ யதஹமத்ர சிரன்னிமக்னஹ. இப்ப இருக்கிற லௌகிகமா பாப்போமே, நம்ம பெருமாள் கைங்கரியம் பண்ணிக்கிறதுக்கு போனோம். இப்ப பெருமாள் கைங்கரியத்துக்கு போனோம்னாக்க சீதா மாடிட்டு சுத்தமா வேட்டியை ஒடுத்துட்டு நாம போனோம். இந்த உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கடிச்சு பகவத் சன்னதியில போகச்சு பரிசுத்தமாக போனோம். அதே மாதிரி நிர்மலமான மனசோட பெருமாள் திருவாராதனம் பண்றதுக்கு போகணும். மனசுல ஒரு கல்மஷத்தோட பெருமாள் திருவாராதனம் பண்ணக்கூடாது. கோவிலுக்கு போறோம், பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு அர்ச்சக சுவாமி இருந்தாருனாக்க தனக்கு அர்ச்சக தனக்கு பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்ணி திருவாராதனம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் ஈஸ்வரன் கொடுத்திருக்க. அந்த பாக்கியத்தை கொண்டு நான் வந்து அந்த திருவாராதனம் பண்ணி என்னுடைய ஒரு பிறப்புக்கு ஒரு சத்தையை நான் ஏற்படுத்த போறேன்னு நினைச்சிட்டு தான் போனமே தவிர மீதி பேருக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு இருக்குன்னு சொல்லி கர்வத்தோட அந்த இடத்துல பெருமாண்டத்துல போகக்கூடாது. ஆகையால மனசளவுல ஒரு சுத்தியை ஏற்படுத்திக்கணும், உடல் அளவுல ஒரு சுத்தியை ஏற்படுத்திக்கணும், ஒரு புத்தியிலையும் ஒரு அதாவது நாம் ஒரு நல்ல காரியம் பண்றோம் அதுக்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கும் அப்படின்றதாக அந்த எண்ணத்தோட தான் அந்த புத்தியிலையும் நாம பண்ணணும். கல்மஷம் இல்லாதவர்களாக நாம போகணும். அது மாத்திரமில்ல, நமக்கெல்லாம் ஒரு சுவாபாவிகமாகவே சில தோஷங்கள்லாம் இருக்கலாம். அந்த தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சுட்டு நல்ல குணங்களை நாம ஏற்கும்படியாக பண்ணிட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இதுதான் நியதி. பெருமாள் சொல்ற பாபத்தை பத்தி நீ விசாரப்படாத, நான் இருக்கேன் அது எல்லாத்தையும் போக்கடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படி இருந்தாலும் எனக்கு கைங்கரியத்துக்கு வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. ஆழ்வான் சொல்லச்சே, அப்படின்னா உனக்கு கைங்கரியத்துல வரத்துக்கு யோசனை என்ன காரணம் அப்படின்னு கேக்குது. அனுபவித்தும் அகௌகம் நாளும் ஆகாமி காலகா பிரசமித்தும் அசேஷம் நெற்றியாபின் அசக்கியம் தயாசத்துல சொல்ற. ஏதோ என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் அனுபவிச்சு போக்கடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எனக்கு ஆயுஷே குறவாதான் இருந்துட்டு இருக்கு. இல்ல தீர்காயுசு 100 வயசு கொடுத்தா கூட அது எனக்கு போடாது. நான் பண்ண பாப்பங்களுக்கு எல்லாம் அனுபவிப்பதுக்கு சரி, இதுக்கு எதனா பிராயச்சித்தம் பண்ணி போலாமா, அதனால எல்லாத்தையும் பாப்பத்தையும் கழிப்போமா அப்படின்னா ஒன்னா ரெண்டா மாறி மாறி வந்துட்டே இருக்குது. பிரசமீதம் அசேஷம் நிஷ்கிரியாபிஹி நசக்கியம்னு அந்த நிஷ்கிரிய ஒரு பாப்பம் பண்ணுமானா அதுக்கு பிராயசித்தம் பண்ணுமானா இன்னொரு பிராயசித்தம் பண்றது இப்படி அது பிராயசித்தம் பண்ணியும் போக்க முடியாததாக சொல்லிருக்கு. ஸ்வயமிதி ஹிரயத்வம் ஸ்ரீகத சீனிவாச சிசிலித பௌதீதி ஸ்ரேயசே ஜாயசே நக. இந்த தயாதேவி தான் பெருமாள் ஒரு தன்வசமாக ஆக்கி வச்சுருக்கா. அப்படி அந்த தயாதேவி கணக்கு தீர்மானம் பண்ணிட்டாள்னாக்க பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னா போறோம், பெருமாள் நம்மளுடைய பாப்பம் மொத்தத்தையும் எப்படியோ போக்கடிச்சு. ஆகையால பக்தி ரூபமான ஒரு வேதத்தினாலேயோ பிரபத்தி ரூப வேதத்தினாலேயோ பெருமாள் நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கடிச்சுடுற, இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அததான் பெருமாள் பார்த்து சொல்லி சொல்றேன், ஐயோ நான் இத்தனை நாள் பாப்பம் பண்ணிருக்கேனே நான் எப்படி உண்மண்ட வர்றது அப்படின்னு யோசனை பண்றேன், உங்க நினைக்கிறத கூட எனக்கு தகுதி இல்லாதவனாக இருந்துட்டு இருக்கணும்னு ஆழ்வான் சாதிக்கச்சு. நீரையும் பாப்பத்தை பத்தி விசாரப்படணும் நான் இருக்கேன். பிராரப்தேதர பூர்வ பாபம் அகிலம் பிராமாதிகன் சோத்தரம். நம்மளுடைய பாப்பங்களுடைய வகை அதுல வரைச்சு சஞ்சித பாப்பம் பிராரப்த பாப்பம் உத்தராக்கம், அந்த உத்தராக்கத்துல புத்திபூர்வகமான உத்தராக்கம் அபுத்திபூர்வகமான உத்தராக்கம் இப்படி எல்லாம் பாப்பங்களுடைய வகை சொல்லப்படுகின்றன. நாம் ஒரு பாப்பம் பண்ணினோம்னாக்க உடனே பெருமாள் ஒரு கணக்கு எழுதி வச்சுக்கிறேன், இந்த பாப்பத்துக்கு இவனுக்கு இந்த சிக்ஷையை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி வச்சிருந்தாரு. அப்படி பெருமாள் வச்சிருந்திருக்கச்சு நமக்கு எத்தனையோ பாப்பங்கள் வருஷ வருஷமா இருக்கு. அந்த வருஷ வருஷமா இருக்கிற பாப்பங்கள் பண்ணுவோம்னாக்கா டிக்கெட் டிரைவரு இந்த பாப்பத்துக்கு இவனுக்கு சிக்ஷை கொடுத்துட்டேன் இந்த பாப்பத்துக்கு இவனுக்கு சிக்ஷை கொடுத்துட்டேன் அப்படின்னு பண்ணுவோம்னா சொல்லிட்டே வரு. அப்படியே போனா பாப்பமும் நின்றுட்டே போறது சிக்ஷையும் நின்றுட்டே போறதே தவிர பாப்பமும் முடிகிற பாடு காணும் சிக்ஷையும் முடிகிற பாடு காணும். அதில் என்னால அனுபவிச்சு அந்த பாப்பங்களை போக்க முடியும்ன்றது இல்லை. அப்ப சரணாகதி பண்ணியாச்சுனாக்க பெருமாள் என்ன பண்றே அப்படின்னா சஞ்சித பாப்பங்கள் அதாவது நாம சேர்த்து வச்ச பாப்பங்கள் இன்னும் பலம் கொடுக்க ஆரம்பிக்கல, அந்த வரிசையில நின்றுருக்கு. இப்ப ஏதோ ஒரு கர்மா அதனுடைய பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. அது முடிஞ்சதுனாக்க அப்புறமா அடுத்த கர்மாவனுடைய பலன் வரப்போறது. அது நன்னா கூட வரலாம், இப்ப கஷ்டப்படுறவன இருந்தா கூட அது நன்னா கூட வரலாம், அதை பத்தி நமக்கு தெரியாது. இப்ப இந்த பாப்பங்களுக்கெல்லாம் சஞ்சித பாப்பங்கள்னு பேரு. இந்த பரதமர்ப்பணம் பண்ணின உத்தர கணத்துல இந்த சஞ்சித பாப்பங்கள் மொத்தத்துக்கும் நாசம் வருது. பாப்பங்களுக்கு நாசம் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பாப்பம் பண்ண உடனே ஈஸ்வரன் நமக்கு இந்த தண்டனையை கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு சங்கல்பிக்கிறானோ இல்லையோ, அந்த சங்கல்பத்தினுடைய அதாவது ஈஸ்வரனுடைய சங்கல்பம் இருக்கு, அந்த சங்கல்பம் இந்த பரநியாசம் பண்ண விஷயத்துல என்னன்னாக்க இந்த பாப்பம் பண்ணத்துக்கு சிக்ஷை கொடுக்கிறேன்னு சங்கல்பிச்சின்றத பெருமாள் மாத்திக்கிறேன். இவன் தன்னிடத்துல பரநியாசம் பண்ணிட்டதுனால ஐயோ பாவம் இவனுக்கு இந்த சிக்ஷையிலிருந்து விடுவிச்சிடுவோம் இவனை அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் முதல் படி. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டேன், பிராரப்த கர்மாவுக்கு வரைச்சு பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா, இந்த கர்மாவை நாமளே அங்கீகாரம் பண்ணிக்கிறோம். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் பிராரப்த கர்மாவினுடைய பலன் என்னவோ அதை நான் அனுபவிக்கிறேன், உண்மையில நான் பழிய போடல அப்படின்னு நாம ஒத்துக்கிறோம். ஆகையால பிராரத கர்மானுகுணமான பலத்தை பெருமாள் கொடுக்கிறே, பிராரத கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மானுகுணமான பலத்தை பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நாமளே சரணாகதி பண்றோம், சரணாகதி பண்ண பிற்பாடு அறியாமல் சில பாப்பங்களை பண்றோம், தெரிஞ்சு சில பாப்பங்களை பண்றோம். அறியாமல் பண்ணக்கூடிய பாப்பங்களுக்கு பெருமாள் ஒரு சிக்ஷையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது நம்ம நடந்து போறோம், நடந்து போச்சு, எத்தனையோ ஜந்துக்கள் நம்ம கால அடியில விழுந்து செத்து போயிடுறது. ஆனா நம்ம ஒரு உத்தேசத்தோட இந்த ஜந்துக்கள்லாம் நம்ம காலால மெரிச்சு சாகடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம பண்ணல. அந்த மாதிரி அறியாமல் பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா பெருமாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு தவறுதல் ஏற்பட்டதற்கு சிக்ஷை கொடுக்கணும்ன்ற எண்ணமே ஏற்படாதாம். இவன் தெரியாததானே பண்ணிட்டான், இவன் பேர்ல எதுவும் தப்பு இல்லையே, ஆகையால இதுக்காக சிக்ஷை நாம கொடுப்பானா அப்படின்னு பெருமாள் நினைக்கிறேனா. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அறிந்தே சரணாகதி பண்ண பிற்பாடு பாப்பம் பண்றது, தெரிஞ்சே தப்பு பண்றோம். எத்தனையோ தப்பு பண்றோம், சரணாகதி பண்ணிட்டு வரணும் தப்பு பண்ணதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நிறைய தப்பு பண்றோம். இப்ப அந்த பாப்பத்துக்கெல்லாம் பலன் கொடுக்காத விட்டாக்க சரணாகதி என்ற ஒரு வியாஜத்தை வச்சுட்டு யாரு என்ன தப்ப வேணா பண்ணிட்டு இருப்பார். அதுக்கு ஒரு பலன் கொடுக்கணும், இல்ல அந்த பலனை அனுபவிக்க வேணான்ற ஒரு எண்ணம் கணக்கு நமக்கு இருந்ததுன்னாக்க அப்போ நம்ம பெருமாளிடத்துல போய் பிராயஷ்சித்த பிரபத்தி பண்ணிக்கணும். ஏதோ தெரியாத பண்ணிட்டேன், அதாவது தெரிஞ்சு பண்ணின விஷயத்துக்கு கூட நேர் என்ன க்ஷமிச்சிடணும் அப்படின்னு பிராயஷ்சித்த பிரபத்தின்றது பண்ணிக்கணும். இது புத்திபூர்வகமான உத்தராகத்துக்கு பரிகாரமாக சொல்லப்படுவது பிராயஷ்சித்த பிரபத்தி பிரமாண்டத்துல போய். இப்படி புத்திபூர்வகமான உத்தராகம் வரச்சே அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லாத சில கடின பிரகிருதிகள் இருப்பா சரணாகதி பண்ணிட்டோம். அப்படிப்பட்ட கடின பிரகிருதிகள் விஷயத்துல தெரிஞ்சே பண்ணின பாப்பங்களுக்கு சிக்ஷை கொடுக்காத உத்தமானாக்க விபரீதம் ஆயிடும் லோகம். இப்ப எல்லாரும் தெரிஞ்சே தப்பு பண்ணுவா, பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிட்டதுனால தெரிஞ்சு பண்ண தப்புக்கு கூட சிக்ஷை கிடையாதுன்னு சொல்லிட்டு இது தப்பு பண்றதே ஒரு நிலையாக சில பேர் ஏற்றுக்கொள்வா. அப்படி போனா விபரீத தர்மமே நிக்காத போயிடும், அந்த பயமே இல்லாத போயிடும். ஆகையால சரணாகதி பண்ணின பிற்பாடு தெரிஞ்சே பாபம் பண்ணாங்கனாக்க அவளுக்கு பிராயஷ்சித்தமும் பண்ணிக்காத போயிட்டாள்னாக்க அவளுக்கு சிக்ஷைன்றது நிச்சயம் உண்டு. அந்த சிக்ஷை எப்படிப்பட்டது சிக்ஷையாக இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க அந்தப்புற பிரஜனங்களுக்கு போல லகு சிக்ஷையாக இருக்கும். ஒரே தப்பு காரியம், அந்த தப்பு காரியத்தை பிரபன்னன் பண்றான், அதே தப்பு காரியத்தை பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணாதவன் சாமான்யமா இருக்கவும் பண்றான். அவ ரெண்டு பேருக்கும் ஒரே தப்பு காரியம் பண்ணினதுனால ஒரே மாதிரி சிக்ஷையான்னு கேட்டாக்க இல்ல, பிரபன்னனுக்கு ஒரு சிக்ஷை லகுவாக இருந்துருக்கும், அவனுக்கு இன்னொருத்த சரணாகதி பண்ணாத தப்பு பண்றானே அவனுக்கு இருக்கக்கூடிய சிக்ஷைன்றது கிரமமான சிக்ஷையாக இருந்திருக்கும். இது அந்த புறம் போற பரிஜனங்கள் போலேன்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல எடுக்கிறேன். அந்த புறத்துல கூனர் குரளர் இவெல்லாம் இருந்திருப்பா, மற்றும் பெண்மணிகள்லாம் இருப்பா. அவளும் எப்பயான ஒரு தப்பு பண்ணாலும் பண்ணலாம், அந்த தப்பு பண்ணிட்டான்னாக்க அதுக்காக ராஜா சிக்ஷை பண்ணச்சே, ராணியினுடைய பரிந்துரையினால அவளுக்கு பெரிய சிக்ஷையா இல்லாமல் ஒரு சின்னதா ஒரு சிக்ஷையை பண்ணி அவளை மறுபடியும் சங்கிரகிச்சுக்கிறார். அந்த மாதிரி பெருமாளும் நம்மள என்ன பண்ற அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய பாபம் பண்ணிருந்தாலும் நீ சரணாகதி பண்ணினவனாக இருக்கிறதுனால உன்னை நான் ஏத்துக்கிறேன், நீ என்னத்துக்கு பாபத்தை பத்தி விசாரப்படுற அப்படின்னு அழுவான பார்த்து கேக்குறேன். அப்படி கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்ற, அதுக்கு சொல்லி என்ன பதில் சொல்றேன்றதுதான் சுவாரஸ்யம். அம்மா பிரசஹ்ய வினிகிருஹ்ய விசோத்ய புத்திம் அம்மா. அம்மஹான்னா பாபங்கள்னு அர்த்தம். அந்த பாபங்களை எல்லாம் பிரசஹ்ய வினிகிருஹ்ய அந்த கஷ்டப்பட்டு அந்த பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கிறது. கஷ்டப்பட்டு போக்கடிக்கிறதுனா அனுபவிச்சு போக்கடிக்கிறதோ அல்லது அதுக்கு உண்டான பிராயஷ்டித்தங்களை எல்லாம் பண்ணி அந்த பாபத்தை போக்கடிக்கிறதோ, அந்த பாபத்தை போக்கடிக்கணும்ன்றதுக்காக ஒரு பெருமுயற்சி பண்ணி அந்த பாபத்தை போக்கடிக்கிறது. புத்திம் விசோத்திய, புத்திக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த புத்திக்கு தெளிவுன்றது எப்ப ஏற்படும் அப்படின்னா, கேத்திரஜ்ஞே ஈஸ்வர ஜானாத்தே விசுத்தி பரமாமதா அப்படின்னு சொல்லிருக்கு. ஒரு ஜீவனுக்கு ஈஸ்வர ஜானம் வந்ததுன்னாக்க அது மூலமாக புத்தியில ஒரு தெளிவு ஏற்படுறது. இங்க ஈஸ்வர ஜானம்னு சொல்றது என்ன அப்படின்னா ஸ்வரூப ஜானமும் சேர்த்துதான். இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கின்றது, எம்பெருமான் சுவாமியாக இருந்திருக்க, ஆத்மா எம்பெருமானுக்கு சேஷபூதமாக இருக்கிறது, எம்பெருமான் சேஷியாக இருந்திருக்கான். தாசனாக இருந்திருக்கிற ஆத்மாவுக்கு சுவாமிக்கு கைங்கரியம் பண்றதுன்றது இருக்க, இது ரொம்ப உகந்ததான ஒரு விஷயம். சுவாமியினுடைய சந்தோஷமே தாசனுக்கு சந்தோஷம். அப்போ அந்த சுவாமியினுடைய சந்தோஷம் ஏற்படும், சுவாமிக்கு சந்தோஷம் ஏற்படும்படியாக தாசன் பணிவிடைகளை பண்ணணும். இதுதான் வந்து அவசியமான ஒரு விஷயம். இப்ப என்ன பண்றோம், இந்த இடத்துல நாம சுவாமி, நாம சுவாமி இல்லை, எப்பவுமே நமக்கும் நாம் சுவாமி இல்லை, ஒரு சேத்தனன் மற்றொரு ஜீவன் மற்றொரு சேத்தனனுக்கு தஞ்சன் அல்லன், ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு தஞ்சன் அல்லன் என்று சொல்ற. ஒரு ஜீவன் ஒரு சேத்தனன் இன்னொரு ஜீவனுக்கு அடைக்கலமாக ஆக முடியாது. ஏன்னா இவனை எம்பருமான சார்ந்து இருக்கிறதுனால இவன் இன்னொருத்தனை ரட்சணம் பண்ண முடியாது, மோட்சம் கொடுக்கறதெல்லாம் இவனால் முடியாத ஒரு காரியம் அது. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு தெளிவு ஏற்படுறது. சரீராத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம் போன்றவைகளை எல்லாம் விட்டுட்டு ஈஸ்வரனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தையும், ஈஸ்வரன் அவனுடைய ஒரு இயல்பான காருண்யம், அவனுடைய சுவாமித்துவம் சர்வஜ்ஞத்துவம் சர்வசக்தித்துவம் போன்றவற்றையும் நாம நன்கு உணர்ந்தோமானால் அதுதான் நமக்கு புத்திக்கு தெளிவை கொடுப்பதாக ஆகும். இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். அப்ப புத்திக்கு தெளிவுன்றது எப்படி வருது அப்படின்னா, இந்த விசோத்திய புத்திம் இந்த மாதிரி ஒரு தெளிவு ஏற்படுத்திக்கிறது. ஆத்ம ஜானம் வருது, ஸ்வரூப ஜானம் வந்து அது மூலமாக ஒரு தெளிவு ஏற்படுத்திக்கிறது. வியாபூய விஸ்வம சிவம் ஜனுஷானுபத்தம். சிலதெல்லாம் நம்மளுடைய பிறவியிலேயே பிறவியோட கூட கூட வந்துட்டே இருக்கு. என்னன்னா நம்மளுடைய பாபங்கள், அதோட நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அசுபம். அசுபம் அப்படின்னு சொல்லி சொன்னவனாக்க மங்களம் இல்லாததெல்லாம் அசுபம்னு தானே சொல்லணும். அது எல்லாம் நம்மளிடத்துல வந்துட்டேதான் இருந்துருச்சு. அப்போ அதெல்லாம் போக்கடிக்கணும். அது எல்லாத்தையும் எப்படி போக்கடிக்கிறது அப்படின்னு சொன்ன, அதை அனுபவிச்சு போக்கடிக்கிறதோ அல்லது அதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணி பிராயஷ்சித்தாதிகளை பண்ணி போக்கடிக்கிறதோ, அது எதுவுமே முடியாத போயிடுச்சுன்னா பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணி போக்கடிக்கிறதோ, ஏதோ ஒரு பிரகாரமா இந்த அசுபங்கள் எல்லாம் போக்கடிச்சுட்டு ஆதாய சத்குணகணானபிநாஹமர்ஹம் ஆதாய சத்குணகணானபி. இவனுக்கு நல்ல குணங்கள், கல்யாண குணங்களை எல்லாவற்றையும் இவனிடத்துல இருக்கும்படியாக பண்ணி, இதுக்கப்புறமா நீ போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுடா, நீ போய் பெருமாளுக்கு திருவாராதனம் போன்ற கைங்கரியங்களை பண்ணுன்னு சொல்லி சொன்னையானா கூட, நாகம் அர்ஹா அகம் நார்ஹா என்று சொல்லி சொல்ற. ஏண்டா உனக்கு ஏன் தகுதி இல்லாத போயிட்டு, பாபங்கள்லாம் தான் போயிட்டு, ஒன்ன பரிசுத்தமாக ஆக்கிட்ட, புத்தியில ஒரு தெளிவும் ஏற்பட்டுடுத்து, மனதளவுலயும் பாபம் இல்ல, உடலளவுலயும் அசுத்தி இல்ல, அதோடு இல்லாத நல்ல கல்யாண குணங்கள் எல்லாமும் உனக்கு ஏறிட்டு இருக்கு. இப்ப பெருமாளை நினைக்கணும்னு நினைக்கிறதே ஒரு கல்யாண குணம் தானே, இவைகள்லாமும் உனக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கச்சே கூட இந்த சம்சாரத்துல இன்னைக்கு நேர்த்தி நாம் மூழ்கி திளைச்சு இருந்திருக்கிறோம். நல்ல எத்தனை எத்தனையோ நாட்களாக, எத்தனை எத்தனையோ ஜென்மங்களாக இந்த சம்சாரத்திலேயே மூழ்கி மூழ்கி வந்துருக்கேன் நான். அது எவ்வளவுதான் பரிசுத்தப்படுத்தினா கூட, எத்தனை கங்கையில தீர்த்தமாடினாலும், எத்தனை சேது ஸ்நானம் பண்ணாலும், என்னுடைய பாபங்கள்லாம் போய் உன்னுடைய கைங்கரியத்துக்கு தகுதி படைத்தவனாக என்ன ஆக்குமா அப்படின்னு கேட்ட எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அப்பா நான் எப்படி உனக்கு கைங்கரியம் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வியாக்கியானத்துல ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும் எத்தனை செய்யிலும் என் மகன் முகம் நேரவாய். யசோத பிராட்டி கண்ணனுக்காக சந்திரனை பார்த்து சொல்ற வார்த்தை. கண்ணன் சொல்றான், நிலா நிலா ஓடிவான், நில்லாமல் ஓடிவான்னு சொல்லி அந்த நிலாவை கையில வச்சுட்டு அவன் விளையாடணும்னு நினைக்கிறான் கண்ணன். அப்ப கண்ணனை பார்த்து சொல்லு, கண்ணன் வந்து நிலாவை கூப்பிடுறான், நீ வா நீ வா அப்படின்னு கூப்பிடுறான். யசோத பிராட்டி சொல்லி சொல்ற, நீ நினைச்சுக்காத, நீதான் எல்லாராலையும் போற்றப்படுபவன், நீதான் ரொம்ப பிரகாசமாக இருந்துருக்க. சதி கிளாதனேன்னு தாத்து சந்திரஹா அப்படின்னு சொல்லச்சு சந்தோஷப்படுத்துறதுன்றதுதான் அந்த தாத்துல இருந்து வந்தது. இது வெறுமை இருக்கிறவா கூட பூர்ணச்சந்திரனை பார்த்தாக்க சந்தோஷமா தான் இருப்பான், அந்த சந்தோஷத்தை அடைவார்கள். அந்த மாதிரி நீ நிலாவா இருக்கிறது, நீதான் சந்தோஷம், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற, நீதான் பிரகாசமாக இருந்துருக்க. அதே மாதிரி உன்னை சுத்தி பெருசா ஒரு ஒளி வட்டம் இருக்கு, அந்த சந்திரனை சுத்தி ஒரு மண்டலம் ஒண்ணு வரும், அந்த ஒளி வட்டம் இருந்துருக்கு. உன்னுடைய சந்திரிக்கை ஜோத்ஸனான்னு சொல்லுவோம், அந்த சந்திரிக்கை எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கு. அந்த சந்திர பிந்துன்ற அந்த சந்திரிக்கையில அமிர்தமே இருக்குன்னு சொல்லுவா. இப்படி குளிர்ச்சியோட எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதா இருக்கிறதுனால நான் எங்க நீ எங்க நீ என்ன திருவாயிரபாடியில ஒரு கணங்கரையில ஒரு பையனை வச்சுட்டு அவனுக்காக நான் கூட்ட நான் வரணுமா அப்படின்னு சந்திரன் நினைச்சாக்க அதுக்கு யசோத பிராட்டி சொல்றாளாம். அப்பா நீ என்னதான் தேஜஸோட இருந்துக்கோ, நீ என்னதான் உன்னை சூழ்ந்து சோதி வட்டம் இருக்கட்டும், உன்னுடைய நில ஒளி எல்லா இடத்திலையும் பரவியே இருந்தா இருக்கட்டும், அது அமிர்த துல்லியமாக இருந்தாலும் இருக்கட்டும், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், அது எதுவுமே என்னுடைய மகன் அந்த கண்ணனுடைய திருமுக மண்டலத்துக்கு சமானமாக ஆகவே ஆகாது. ஆகையில இந்த கர்வம் உனக்கு வேண்டாம் என்று யசோத பிராட்டி சொல்ற. ஆனா இந்த இடத்துல விபரீத லட்சணம் இல்ல, எதிர்மறையில ஆழ்வான் சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, என்னுடைய பாப்பங்களை எல்லாம் பிராயச்சித்தம் பண்ணி போக்கடிச்சிருந்தாலும் சரி, அதனால என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் போயிடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா கூட, இல்ல எனக்கு ஒரு புத்தியில ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கு, அந்த புத்தியில கலக்கெல்லாம் போய் நான் ரொம்ப இதுவா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி, எனக்கு புது விசேஷமான குணங்கள்லாம் வந்திருக்குன்னு சொன்னாலும் சரி, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, என்னால அந்த பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றவனாக என்ன நினைக்க முடியவில்லை அப்படின்றதுதான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இது யாருக்கு இந்த மாதிரி என்ன வரும் அப்படின்னு கேட்டவனாக்க, இது கூறத்தாழ்வானுக்கு தான் வரும், வேற யாருக்கும் ஆழ்வான் தவிர வேற யாருக்கும் இந்த மாதிரி எண்ணமே வரவே வராது. அந்த நைத்தியா சந்தானம் தன்னை ஆழ்வாக சொல்லிக்கிறதுல கூறத்தாழ்வான் மாதிரி யாருமே ஆக மாட்டா அப்படின்றதுதான் அத பிரதிவாதி பயங்கரம் அண்ணனே சாத்திருக்க. இந்த கூரநாசன் மாதிரி யாரும் எதுவும் கிடையாது, சுவாமி வேதாந்த தேசிகன் மாதிரி சர்வசாஸ்திரத்திலையும் நிஷ்ணாத்தராக இருக்கிறவ இன்னொருத்தர் கிடையாது அப்படின்றத சொல்ற. ஆகையால நான் வந்து உனக்கு எந்த விதத்திலையும் கைங்கரியம் பண்ணத்துக்கு தகுதி படைத்தவனாகவே இல்லை, நான் வரலேன்னு சொல்றேரா அப்படின்னு சொன்ன. பெருமாளுடைய பரத்வத்தை பார்த்து, பரத்வத்தை மாத்திரத்தை மட்டும் பார்த்து, தன்னுடைய இடிந்த நிலையை பார்த்து ஒருவன் அகலுவானேயானால் அவன் நராதமன், பிறந்து கெட்டவன் என்றெல்லாம் அப்புள்ளார் சாதிக்கிறார். அப்போ கூறத்தாழ்வான், நான் உனக்கு கைங்கரியத்துக்கு வரல, நான் தூர போறேன், உன்கிட்டயே நான் வர முடியாது அப்படின்னு எல்லாம் சொன்னாக்க, அப்ப நான் தூர போயிடணும்னு நினைக்கிறேன்னு அர்த்தமா அப்படின்னா, இவ்வளவு நீச்சமாக இருந்திருக்கிற தன்னையும் கூட பெருமாள் கூட்டு நீயும் வா கைங்கரியத்துக்குன்னு சொல்லி சொல்ற, இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஒரு விசேஷமான கல்யாண குணம் தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறதே தவிர, ஆழ்வான் பெருமாளை பார்த்துட்டு தூர போயிடுறே அப்படின்னு அர்த்தம் இல்ல. எம்பெருமானின் பரத்வத்தை மாத்திரம் பார்த்து அகல எண்ணுகின்ற நராதமன் என்று பெயர் பெற்ற பிறந்து கெட்டவனை காட்டிலும் விவேகமில்லாத ஆட்சிமார்களே மேல் அப்படின்னு சொல்ற. பெருமாள் சர்வஜன் சர்வசக்திமான் அப்படின்றதெல்லாம் தெரியாத ஒரு கோபி, அவ கண்ணன் உன்னிடத்துல இருக்கக்கூடிய சௌலபியத்தை தெரிஞ்சுட்டு கண்ணன் மேலையும் தோளை கையில போட்டு தோளை போட்டுண்டு அங்கனா மங்கனா மந்திரை மாந்தவகான்னு சொல்லிட்டு அந்த கண்ணனோட சுலபமாக ஒரு பழகிறாள், அவளே மேல் என்று சொல்றார். இவ்வளவு வாசி என்ன பிரயோஜனம்னு அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறது என்ன அப்படின்னாக்க, எம்பெருமானுக்கு இவ்வளவு நீச்சமான இருக்கிறவனை கூட திருத்தி பணிகொண்டு தன்னுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றவனாக ஆக்கிக்கிறதுன்ற ஒரு பெரிய ஒரு குணம் இருந்திருக்க, அந்த குணத்தை இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற அப்படின்னு அர்த்தம். ஆழ்வான் சாதிக்கிறது எல்லாம் நமக்குதான் பொருந்தும், ஆனா நமக்கு ஆசையும் இருந்துருக்கு பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு. அந்த கைங்கரியத்தை நமக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணி நாம எல்லாரும் தன்னர்களாக இந்த பிறவி பெற்ற பயனை அடைய வேணும்னு பெருமாளிடத்திலேயே பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமகம்.